कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा कृति भगवानुक்கு தகப்பனாராக இருக்கும்படியான நிலையை பெற்ற வசுதேவருடைய பெருமையை அனுபவிச்சுண்டு வரோம். யாதவாத்ரயம் முதல் சர்க்கத்துல இப்பொழுது 30வது ஸ்லோகம். ச விஷ்ணு ரிவ லோகானாம் தபனஸ்தேஜசாமிவ சமுத்திர இவ ரத்னானாம் சதாமேகாஸ்ரயோ பவேத். இந்த உயர்ந்ததான யது வம்சத்தில் தோன்றிய வசுதேவர் லோகங்களுக்கு விஷ்ணுவை போல இருக்க, அப்புறம் பிரகாசத்துக்கு சூரியன், அதே மாதிரி ரத்னங்களுக்கு கடல், நல்லவர்களுக்கு சிறந்த புகலிடமாக இருக்கார் அப்படின்னு ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு உதாரணம். ஏன்னால் விஷ்ணு என்ன காரியம் பண்றார் அப்படின்னால் காப்பாத்திரம், காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு அப்படின்னு பிரசித்தி. எல்லாத்தையும் இவர் தான் பண்ற. ஒரு பிரத்யேகமாக இத சொல்லி அதை வந்து காப்பறதுன்றது இவரை தவிர வேற யாராலையும் முடியாது. பாலனே அனன்ய சாத்திய சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரத்துல வரும்போது இன்னொருத்தரால முடியாது, பாலனம்னா காப்பாற்றணும், அது இன்னொருத்தரால முடியாதுன்னு தான் வச்சுட்ட மிச்சத்தை என்ன வச்சுட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி மிச்சம் பேர் அந்த காரியத்தை அவா மூலமா பண்ற. விஷ்ணுனா விதிருத்தே பூமி இதி வத்சஸ்ய வேதனா, இந்த பூமியானது விஷ்ணுவால தாங்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சு சொன்னவர் புருகு வம்சத்தை சேர்ந்த மகரிஷி புருகு முனிவர், அவர் தான் இதை சொன்னார் அப்படின்னு. அடுத்து சொன்னது என்னது இந்த ஸ்லோகத்துல? பிரகாசம் சூரியன், பிரகாசம்னாலே சூரியனை எல்லாரும் உபமானமாக எடுக்கிறார். அதனால வசுதேவர் அந்த மாதிரியான கிரமத்துல விடிவெள்ளி அப்படின்பா. ஏன்னா சூரியோதயம் ஆனாலே நமக்கு வந்து வியாதிகள் குறையிறது, நல்லது நடக்கிறது, எல்லாம் நமக்கு ஒரு சக்தி ஏற்படுறது அப்படின்னு அந்த மாதிரி எல்லாருக்கும். அது சமுத்திரத்துக்கு பேர் வந்து ரத்னாகரம்னு பேரு, ரத்னங்களுக்கெல்லாம் இருப்பிடம் அப்படின்னு. அதனால அந்த மாதிரி இவர் வந்து ரத்னங்களுக்கு இருப்பிடம் எப்படி கடலோ அந்த மாதிரி யார் வேணும்னாலும் இவரிடத்துல எப்ப வேணாலும் வந்து வரலாம். ஏன்னா சமுத்திரத்துல நீ போனா நீ ஏன் இங்க வர அங்க போற அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதுல ஏதோ இப்ப நாடுகள் வந்து ஒரு கணக்குல இது வரைக்கும் உன்னுடைய எல்லைன்னு வச்சுக்கோ, அப்புறம் வந்து அது இன்டர்நேஷனல் இது, அதுல ஏதானா ஒண்ணு பண்ணணும்னா அனுமதி கேட்க வேண்டிய வாட்டை கேட்டு பண்ணணும்னு இருக்க வழிய சாதாரணமாக அதுல போனால் உனக்கு சாமர்த்தியம் கொஞ்சோண்டு ஜலம் கொண்ட நீ கொண்ட, இன்னொருத்தன் உள்ள போய் ஏதோ கொண்டா, இன்னும் பவழம் ரத்தனங்கள் என்னென்னமோ எல்லாம் இருக்கு, பவழ பாறையெல்லாம் இருக்குன்ற. அதனால அந்த மாதிரி தன்னிடத்துல வரவாளுக்கு சமுத்திரம் எப்படி வேண்டியவன் வேண்டாதவன் என்று பாராமல் தங்கிட்ட இருக்கிற வஸ்துக்களை கொடுக்கறதோ அந்த மாதிரி இவர் அப்படின்னு. அது சமுத்திர இவ ரத்னானாம் சதாம் ஏகாஸ்ரயோ பவேத்து அப்படி. அதே மாதிரி நல்லவாள் வந்து இவரிடத்துல அடைக்கலம் வந்தானால் அவளை காப்பாத்துறதுக்கு சித்தமாக இருக்க அப்படிங்கறத ச விஷ்ணுரிவ லோகானாம் தபனஸ் தேஜசாமிவ சமுத்திர இவ ரத்னானாம் சதாமேகாஸ்ரயோ பவது அப்படின்ற ஸ்லோகத்துல சாட்சியம். பிரக்யாத விபவே பத்யம் தஸ்ய பூர்வம் பிரஜாபதேகே ரோஹிணி தேவகி ரூபே மனுஷ்யத்வே பபூவது. இது இப்ப இந்த ஸ்லோகத்துல வரும்பொழுது இவருடைய மனைவிமார்களை பத்தி சொல்ற. முற்பிறவியில இவர் தான் பிரஜாபதி, கஷ்யப பிரஜாபதி. அப்போ அவருக்கு சுரபின்னு ஒரு மனைவி, அதிதின்னு ஒரு மனைவி, இரண்டு பேர். அதான் இந்த பிறவியில வரும்பொழுது அவளே தான். அதே என்னவாரான்னால், அந்த வசுதேவருக்கு சுரபி அதிதி ரெண்டு பேரும் ரோஹிணி தேவகி அப்படின்ற பெயர்ல மனைவிகளாக ஆனார்கள். ரோஹிணி தேவகி ரூபே மனுஷ்யத்தே பபூவதுகு. கஷ்டப்பா அது வந்து ஒரு தெய்வ பிறவின்னு வச்சுக்கலாம். அதாவது தேவதைகள், ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் பெத்தெடுத்தவா இல்லையா, அதனால அந்த கிரமத்துல. இதுல மனுஷ ரூபத்துல இவர் வசுதேவராக ஒரு தேசத்துக்கு ராஜாவாக இவர் பிறவி எடுத்தப்போ அவ ரெண்டு பேரே ரோஹிணி அப்புறம் தேவகியாக இவருக்கு மனைவிமார்களாக ஆனா அப்படி. அக்ஷுத்ர கதிசாலின்யோகோ தயோர் அன்யோன்ய சக்தயோர் ஐகரஸ்யம் அபூது பத்யா கங்கா யமுனையோரிவ அப்படி. அடுத்த ஸ்லோகத்துல ஒரு உதாரணம் மூலமாக விளக்கிற, வசுதேவரை கீழே வந்து சமுத்திர இவ ரத்னா நாம் அப்படின்ன. அப்போ இவருடைய மனைவிமார்களை நதீனாம் சாகரோகதி, நதிகள் போய் சேர்ற இடம் சமுத்திரம். நதிகள்லாம் வந்து ஸ்திரீகளை போலவும் சமுத்திரத்தை புருஷனை போலவும் புருஷனை சென்றடையிறது. அந்த மாதிரி வசுதேவர் இவர் கடல் அப்படின்னால், இவருடைய மனைவிமார்களான ரோஹிணி தேவகி இவர் ரெண்டு பேரும் கங்கா யமுனா நதியாக இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறது. அப்போ இந்த ரெண்டு நதியினுடைய போக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கு. இந்த கங்கா யமுனா இந்த ரெண்டு நதிக்கு இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னால், ஐக்கரஸ்யம் அபூது பத்யா அப்படி. அதாவது என்னன்னா, இது ஒன்னோடொன்னு கலந்தே இருக்கும். ஏன்னா திரிவேணி சங்கமம்னு கங்கா யமுனா நன்னாவே தெரியுமா, கங்கை வெளுப்பா இருக்கும், யமுனா கொஞ்சம் கருப்பா இருக்கும், சங்கமத்துல தெரியும். அது அந்தர்வாகினியாக சரஸ்வதி, அது சில இடத்துல தெரியும் சில இடத்துல தெரியாம இருக்கும், அது உள்ள இருக்கு, அதான் திரிவேணி சங்கமம் அப்படின்னு. அப்போ என்னன்னா, இது வந்து பிரவாகம் வந்து போகும்பொழுது அன்யோன்ய சக்த யோகம் ஒன்றோட ஒன்று சேர்ந்தே இருக்கு, இதை பிரிச்சே பார்க்க முடியாது. அதாவது என்னது, இவர் ரெண்டு பேர் ரெண்டு மனைவிமார்களோடையே இவர் சந்தோஷமா இருந்து காரியங்களை பண்ணிட்டு வந்தார் அப்படின்னால், ஒத்த கருத்தோட இருந்தா அப்படி. அது இப்ப இந்த கங்கா யமுனா ரெண்டு நதியும் ஒன்றாக சேர்ந்து இருக்குன்றத பிரயாக க்ஷேத்திரத்துல பார்க்கலாம். அதான் திரிவேணி சங்கமம் அப்படின்றது. அப்போ நதிகள் சாதாரணமா இருக்கிறச்ச தீர்த்தம் சாப்பிடும்படி இருக்கு, சமுத்திரத்தை போனோம்னா அது உப்பு நீரா போடுறது. அந்த மாதிரி இவா தேவகி ரோஹிணி இவா ரெண்டு பேரும் வசுதேவரோட சேர்ந்த பொழுது ஐக்கரஸ்யம் அபூத்து பத்தியா, பத்தியோட சேர்ந்தப்போ அவர் எண்ணம் என்னவோ அதை செயல்படுத்துறதுக்கான ஒரே கருத்து கொண்டவாளாக இவா ரெண்டு பேர் ஆனால், ஒத்த தம்பதிகளாக ஆனால், ரெண்டு பேர் இருக்கிறதுனால சண்டை சச்சரவுலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத. அக்ஷுத்ர கதிசாலின்யோகோ தயோர் அன்யோன்ய சக்தயோகோ ஐகரஸ்யம் அபூது பத்யா கங்கா யமுனையோர் இவ அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல. அடுத்தது அடுத்த 29-32.